தான் என்னில்தான் ஆதல் சங்கம் ஆடும் காற்று நெஞ்சில் தாளம் போட ஆசை ஊற்று காதில் கானம் பாட நெஞ்சோடுதான் வா வா வா கூட காதோடு மோதும் ஆனந்தம் தீராத காதல் தேனிங்கே பாட்டோடு பாட்டாய் ஆரம்பம் பாராமலே போராடினேன் தாளாத மோகம் தூங்காமலே நான் ஆடினேன் சேராத தோல்தான் சீர தாவிடும் என் நெஞ்சத்தின் சந்தங்கள் பாடிடும் உன்னை உன் நெஞ்சத்தின் மஞ்சத்தில் பாடிடும் என் எண்ணம் தித்தித்தாய் பக்கந்தான் வா வா வா கூட திங்கள்தான் நாளும் சிந்தும் உன்னில்தான் என்னில்தான் காதல் சந்தம் ஆடும் காற்று நெஞ்சில் தாளம் போட ஆசை ஊற்று காதில் தானம் பாட நெஞ்சோடு திங்கள் தான் நாளும் சிந்தும் உன்னில் தான் என்னில் தான் காதல் சங்கம் மேலும் ஏறும் என் ராஜாவின் ரோஜா பூசேடி என் ராஜாங்கம் நீதானே சேரடி என் மன்றத்தில் தென்றல் தான் திங்கள் தான் நாளும் சிந்தும் ஆடும் காற்று நெஞ்சில் தாளம் போட ஆசை ஊற்று காதில் தாளம் பாட நெஞ்சோடுதான் வா வா வா கூட தென்றல் தான் திங்கள் தான் நாளும் சிந்தும் உன்னில் தான் என்னில் தான் காதல் சந்தும்